விட்டு என் கண்ணே ஓ முன்னே என் உசுர தவியா தவிக்க விட்டு புட்டு நீ போகாதே என்ன விட்டு என் கண்ணே ஓ முன்னே என் உசுர தவியா தவிக்க விட்டு புட்டு ஒரு மறாது வரகா பொழப்பது போலிங்கு ஆனேனே உன்னால் பெண்ணே உயிர் வலி அது என்னென்று நான் கண்டு கொண்டேனே உன்னாலே பெண்ணே பெண்ணே ஒரு மறாது வரகா பொழப்பது போலிங்கு ஆனேனே உன்னால் பெண்ணே உயிர் வலி அது என்னென்று நான் கண்டு கொண்டேனே உன்னாலே பெண்ணே பெண்ணே நீ போகாத என்ன விட்டு என் கண்ணே ஓ முன்னே என் உசுர தவியா தவிக்க விட்டு புட்டு தவியா தவிக்க விட்டு புட்டு தவிக்க விட்டு புட்டு